ஆறாம் பாசுரத்தில் முதல்ல இருந்து பார்த்து இவர் ஆழ்வாரை பார்த்ததிலிருந்தே இவருக்கு வந்து அவர் திருவிடையில் ஆசிரியக்கணும்ன்ற புத்தி வந்து மேற்கொண்டு அவரும் கடாட்சிச்சு இவரும் அவரை ஆசிரியிச்சு இவர் அவருக்கு சுசுரூஷம் பண்ணி இதெல்லாம் பற்றி விளக்கமாக பார்த்தோம். இப்போ சமீபமாக என்ன பார்த்தோம்னா இவருக்கு வந்து சாம்சாரிக தேவதா விஷயங்களில் பற்று ஆசை இல்லாமல் போயிட்டு அப்படின்னா சரி. இப்போ இந்த பாசுரம் ஆறில் என்னன்னா இதுவரையில் என்ன ஆச்சு, வருங்காலத்தில் என்ன ஆக போறது, இதனால் என்ன இவர் ஆசிரியத்தால் என்ன பிரயோஜனம் அப்படின்னா வருங்காலத்தில் விடாதபடி திருடமாக அவருடன் சம்பந்தம் ஏற்பட்டது. ஏதோ இந்த கணம் வரையும் சரி போறோம் அப்படின்னு விட்டுறதும் இல்லை, இது மேல மேல வந்து மகாவிசுவாசத்தோடு சேர்ந்து அவர் என்னைக்குமே விட முடியாதபடி ஆயிடுதான் சம்பந்தம், என்னைக்குமே விட முடியாதபடி ஆயிடுதுன்றாரு. இக்கணத்திற்கு முன்வரை மோசம் போய் இப்பொழுது விழித்து கொண்டதால் இனி வருங்காலம் எல்லாம் தான் நன்மையே பெறுவேன் என்கிறார் ஆழ்வார். இன்று தொட்டு எழுமையும் எம்பிரான் நின்று தன் புகழ் ஏத்த அருளினான். இது பூர்வார்த்தம். குன்றமாட திருக்குறுகூர் நம்பி என்றும் என்னை இகழ்விலன் காண்பினே. இப்போ இன்று தொட்டும் இதுவரை வந்து முன்பெல்லாம் அது இதெல்லாம் ஆச்சு, இப்ப இந்த கணத்திலே இந்த ஆரம்பிச்சு எதிர்காலத்துல என்ன நிகழப் போறது அப்படின்றத பத்தி சமாச்சாரம். இன்று தொட்டும் சதித்தே நின்றேன் சொன்னாரோ அப்படி முடிஞ்சதோ போன பாசுரம். இங்க சதித்த இந்நாள் முதல் எழுமையும் எல்லா வருங்காலங்களிலும் நின்றுன்னா வேற எதுலையும் மனசு கண்ணு எதுவுமே வேற எதுலையும் சஞ்சலம் இல்லாதபடி வேற எந்த நோக்கின்றி ஆழ்வாரின் கீர்த்தனையே அவரை பற்றியே புகழ் பாடி இந்த ஆழ்வார் என்ன பண்ணார் அப்படி எனக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுத்தார். அவர் ஆழ்வார் அனுகிரகித்தார் எம்பிரான் அருளினான். அப்புறம் குன்றமாடம் திருக்குறுகூர் நம்பி என்றும் என்னை இகழ்விலன், என்றும் இனி ஒரு காலம் என்னை அடியேனை இகழ் உபேட்சிக்க மாட்டார் அலட்சியப்படுத்த மாட்டார். இக்கணம் முதல் எதிர்காலங்களிலெல்லாம் ஆழ்வார் என்னையும் என்னை போன்ற பலரையும் தன்னை சார்ந்தவராக உபகரித்தார். ஆத்மா உள்ளவரையில் அவர் எனக்கு ஆச்சாரியரானதால் இவ்வுலகில் இனி பிறந்தாலும் ஆத்மக்ஷேமத்தை அவர் அனுகிரகித்தார் என்னும் அறிவு அழியாமல் இருந்து அவரது பிரபந்தங்களில் ஈடுபட்டு அவரை புகழ்ந்து பாடி நிற்பேன். பரமபதம் சென்றாலும் கிருதஜ்ஞனாயிருந்து அவரது புகழை பாடுவது சின்னம். இங்கே ஏத்த அருளினா, இது ஏத்தன்னு அவர் புகழ் பாடுறதுன்னு அர்த்தம், அதுக்கு அப்படின்னு அனுகிரகித்தார்னு அர்த்தம் இருக்கு. ஆனா சரியான பொருள் அது அல்ல. தனக்கு அழியா அறிவையும் யாருக்கு, முதற்கவியாருக்கு அழியாத அறிவையும் அளித்து சொரூபத்துக்கு ஆவிர்வாவம் வரச் செய்தார், நல்ல சொரூபமா ஆகும்படி செய்தார். அதனால்தான் கிருதஜ்ஞனாய் அவர் புகழை போற்ற பாக்கியம் பெற்றார் என்று சொன்னார். தன் புகழ் திவ்ய பிரபந்தத்தையும் குறிக்கும், தன்னை மாத்திரம் அல்ல, தனக்கு மாத்த தன்னை பற்றி என்னோட ஆச்சாரிய அது இது தான் அனுகிரகித்த திவ்ய பிரபந்தத்தையும் தன் புகழ் என்பது குறிக்கும். நின்று இந்த திவ்ய பிரபந்தத்தை நன்றாக தெரிந்து கொண்டு எல்லோருக்கும் தெளிவித்து சொல்றதுன்றது நின்று, இதற்கு மேல் புருஷார்த்தம் ஏதும் இல்லை, அதனால் இது நிலையாக நிற்கிறது. என்றும் நிகழ்வுகள் இங்கேதான் முக்கியம். சதாச்சாரிய சம்பந்தம் இல்லாமல் வெகுகாலம் பாவம் செய்த என்னை என்னது இதுவரையில் மற்றவர்கள் வெகு தூரத்தில் விளக்கும்படி இருந்த என்னை ஏன் அப்படி இருந்த, ஐயையா இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவனுக்கு இவன் வந்து எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு என்னை அலட்சியப்படுத்தி இருந்தால, அப்படிப்பட்ட என்னை இன்னைக்கு ஆழ்வார் சீகரித்ததால் என்னை விடமாட்டார் என்றும் இகழ்விலன். இனி பாபம் ஏதேனும் செய்தாலும் முன்போன்று பிரபலமாக இருக்காது. முன்ன செய்த பாவத்துக்கெல்லாம் என்ன தண்டனைன்னே புரியல, இனிமே அந்த மாதிரி செய்ய மாட்டேன். அப்படி ஏதாவது பாபம் இருந்தாலும் சிறிய சிக்ஷையாகத்தான் இருக்கும், அதற்கு பிராயச்சித்தம். எம்பெருமானிடம் தம்மோடு என்னையும் சேர்க்கும் இவ்வாச்சாரியர் என்னை என்றும் இகழார், பரிகசிக்க மாட்டார். அதாவது ஆழ்வாருக்கு தன்னிடம் உள்ள வாத்சல்யத்தை மதுரகவி ஆழ்வார் சொல்கிறார். அந்தனான ரத்தனான மதுரகவிகளை ஆழ்வார் தாமே பரிவுடன் சீகரித்தருளினார். ஏழாவது பாசுரத்துல கடந்த காலத்துல தான் பண்ண வினைகள்லாம் இருக்கிறோம், அவை எல்லாம் விலகி போனது அப்படின்றத சொல்ற. ஏ ஆச்சாரிய சம்பந்தம் வந்தாலும் இப்போது உள்ள வினைகளுக்கு தக்க ஜென்மங்கள் வரவிருப்பதால் ஆழ்வார் இப்போது சீகரித்திருந்தாலும் வரும் ஜென்மங்களைக் கண்டு எவ்வாறு இகழாமல் இருப்பார் அப்படின்னு சொல்றதுக்கு பதில் இந்த பாசுரத்துல, கண்டுகொண்டு என்னை காரிமாறப்பிறான் பண்டை வல்வினை பாற்றி அருளினான், என் திசையும் அறிய இயம்புகேன் உன் தமிழ் சடகோபன் அருளையே. இங்கே காரிமாறன், இந்த ஏற்கனவே மாறன்றது பத்தி நம்ம சொல்லியாச்சு, அது க்ஷத்திரிய குலத்துல அது ஒரு வம்சம். காரின்றவர் அவரோட தகப்பனார், நம்மாழ்வார் ஒரு தகப்பனார். காரியன் திருக்கம் மாறுவம்சிருக்கான பிரான், ஏற்கனவே அமலநாதி பிரான் அங்க வரிசையை பிரான்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோம், உபகாரர்னு அர்த்தம். என்னை கண்டு நான் முதல்ல போய் என்ன பண்ணேன், அவர்கிட்ட தண்டம் சமர்ப்பித்து பிரார்த்தித்தேன். உடனே அவர் என்ன பண்ணார், திருக்கண்களை திறந்து என்னை கடாட்சித்தார். என்னை கண்டு கண்டு காரிமாறப்பிரான் என்னை கண்டு தன் கண்களை திறந்து என்னை கடாட்சித்தார். கொண்டு கொள்ளுதல்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பொருளை நம்ம கிரகணம் பண்ணிக்கிறது. என்னை ஆழ்வார் தன்னிடம் கொண்டார், கொள்ளுதல்னா அதான் அர்த்தம். அடியேனிடம் உள்ள பாபங்களை எல்லாம் கண்டும் அடியேனை சீகரித்து, கண்டு கொண்டு பண்டை அனாதிகாலமாய் சேர்ந்திருந்த வல்வினை கொடிய பாவங்களை எல்லாம் பாற்றி போக்கி அருளினார், கிருபை செய்கிறார். அதனால நான் என்ன பண்றேன், எனக்கு ஆச்சாரியர் இந்த உபகாரத்தை பண்ணியிருக்காரு இல்லையா, நான் அவருக்கு செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, அதனால் உன் தமிழ் அழகிய தமிழ் பாஷையை உடைய சடகோபன் அருள் நம்மாழ்வாரின் கிருபையை என் திசையும் எட்டு திக்கில் உள்ள யாவரும் அறிய நன்கு தெரிந்து கொள்ளுமாறு இயம்புகேன் சொல்வேன்ற. இங்கே ஒரு விஷயம் பார்க்கணும், கண்டுகொண்டு ஆழ்வாரை காண ஆவல், யோக தசையில் உள்ள இவரின் கட்டாட்சம் தன்மேல் விழுமோ என்ற கவலை இருந்தது மதுரகவியாருக்கு. ஆழ்வார் கடாட்சித்தார், பின்னர் இவரது விண்ணப்பத்திற்கு பதில் தந்து சீகரித்தார். மாறன் ரெண்டு அர்த்தம் உண்டு, ஒன்னு மாற வம்சத்தவர், இன்னொன்னு பிறந்தது முதல் உலக நடைக்கு மாறானவர், குழந்தை சிசு பருவத்தின் முதற் கொண்டு தமது பரத்தை ஏற்றுக்கொண்டார். யாரோட பரத்தை, மதுரகவி ஆழ்வாரின் பரத்தை சடகோபன் ஏற்றுக்கொண்டார். ஆழ்வாரின் மகிமை அறிந்த எம்பெருமான் அவர் அனுஷ்டித்த பிரபத்திக்கு அப்போதே பாபங்கள் எல்லாவற்றையும் பஸ்மமாக்கினான். பக்தியோகிகளுக்கோ அந்திம பிரத்யம் வரும் வரை பொறுத்திருந்தே பாபங்களை விலக்குகிறான் எம்பெருமான். ஆனால் இவர் விஷயத்தில் அந்த பிரபத்தி அப்போதே பாபங்கள் எல்லாவற்றையும் பஸ்மமாக்கினான் அப்படின்னு சொல்றேன். இவ்வளவு பரோபகாரம் செய்த ஆழ்வாருக்கு நான் என்ன கைமாறு செய்வேன், எட்டு திக்கிலும் உள்ளவர்கள் கேட்டு அறியும்படி அவரது மேன்மையையும் அவரது அருளி செயல்களையும் பாடி திரிவன். அவற்றின் மூலம் மற்றவர்களும் மோட்சம் செல்ல வழி தேடலாம் என்கிறார். பாசுரம் 8. 4 தமிழ் வேதங்களை பாடி அருளினது. யார் பாடினது? நம்மாழ்வார் பாடினது. அதை பத்தி சொல்ற. அருள் கொண்டாடும் அடியவர் என்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே. இப்போ இந்த அருள் அருள் அருள் அருள்னு இந்த 4 பாதத்திலையும் இந்த சொல் ரொம்ப முக்கியம். அருள் கொண்டாடும் எம்பெருமானின் தயா குணத்தை பிரசம்சப்படுத்துறவா யாரு? அடியவர். அருள் கொண்டாடும் அடியவர் பக்தர்கள். அவர்கள் இன்புற உண்மையான விஷயத்தை கேட்டு சந்தோஷப்படும்படி அருமையான மறையின் பொருள் என்னது? கழிக்க, அதாவது சந்தோஷப்படுறதுக்கு ஏற்றவாறு வேதங்களின் பொருளை அருளினான். எதன் மூலமாக? பிரபந்த மூலமாக. யார் அருளினார்? நம்மாழ்வார் அருளினார். இப்போ தித்தியார்த்தம் அருள் கொண்டு வேதத்தில் அதிகாரம் இல்லாதவர்களையும் அனுகிரகிப்பதற்காக. இங்கே அருள்ன்றது அவாகிட்ட வாத்சல்யத்தை குறிக்கிறது. வேதத்தை சரியா விஷயமே தெரியாத, ஒண்ணுமே தெரிஞ்சிக்காம இருக்காளோ அவளையும் அனுகிரகிப்பதற்காக 1000 இன்தமிழ் பாசுரங்கள், 1000 பாட்டு, 1000 மேலேயும் இருக்கு, 1000 இன்தமிழ் பாசுரங்களை பாடினான் அருள். பாடின அந்த ஆழ்வாரின் தயாகுணம் உலகினில் மிக்கதே, உலகினில் மிகச் சிறந்ததான். இதுல இன்னொன்னு சொல்ல போற, பெருமாளோட தயாகுணத்தோட ஆழ்வாரோட தயாகுணம் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்றாரு பின்னால. ஆமா வருது. இங்க பக்தி யோகத்தில் இருப்பவர்களுக்கு திருமால் மோட்சத்தை அளிக்கிறார். ஆனால் பக்தி செய்ய இயலாதார், முடியாதவர்கள் தம் ஏழ்மையை நினைத்து இவன் திருவடிகளில் விழுந்தால் இவர்களிடமிருந்து ஏதும் எதிர்பாராமல் மோட்சத்தை உடனே அளிக்கிறான். யாரு? திருமால். இதுவரை பிரபத்தி என்பது வேதத்தில் ரகசியமாக ஓதப்பட்டுள்ளது. கிருஷ்ணாவதாரத்திலும் ராமாவதாரத்திலும் இது காட்டப்பட்டுள்ளது. வேதத்தில் சொல்லப்பட்டதை 1000 பாடல்களில் பிரபத்தியை தவிர வேறு உபாயத்தை சொல்லவில்லை. மறை ஓத முடியாதவரும் வேதம் சொல்ல முடியாதவர்களும் பலன் பெற இன் தமிழில் வேதம்ன்றது வடமொழியில எழுதியிருக்காரு. வடமொழியை தெரியாதவாள் என்ன பண்ணுவா? மறையோத முடியாதவரும் பலன் பெற இன் தமிழில் பாடினார். வடமொழி வேத சாஸ்திரங்களால் சுலபமாக அறிய முடியாததை ஆழ்வாரின் திவ்ய சூக்தி மூலம் எல்லோரும் நன்கு அறியலாம். அதனால இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இப்ப அதனால இன்னும் தெரியுது அப்படின்னா, பெருமாள் தயையை விட ஆழ்வாரின் தயை சிறந்தது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இந்த பாசனத்தில். பாசனம் 9. இதுல திவ்ய பிரபந்தங்களின் மூலம் சர்வ வேதங்களையும் ஓதின தமக்கு, ஏற்கனவே முதலே சொன்ன இவரை பத்தி, இவர் 4 வேதங்களையும் நன்கு கற்றறிந்தவர், ஷடங்கங்களிலும் வியாபகர் அப்படின்னு சொன்ன நம்ப. இதுல என்னன்னா, திவ்ய பிரபந்தங்களின் மூலம் சர்வ வேதங்களையும் ஓதின தமக்கு, யாருக்கு? மதுரகவியாருக்கு தத்வயுத புருஷார்த்தங்களும் தெளிய பெற்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வ வேதங்களையும், 4 வேதங்களையும் ஷடங்கங்களையும் நன்கு கற்ற பிறகும் தத்வயுத புருஷார்த்தங்களில் பல சந்தேகங்களும் அறிய முடியாத விஷயங்களும் வந்தன. ஆனால் இந்த தமிழ் திவ்ய பிரபந்தங்களின் அதன் மூலம் இவருக்கு தத்வயுத புருஷார்த்தங்கள் நன்கு தெளிய பெற்றன. அது எப்படி அப்படின்றத இந்த பாசுரத்துல பார்க்கலாம். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். தக்க சீர் சடகோபன் என் நம்பிக்கு ஆள் புத்த காதல் அடிமை பயனன்றே. இங்க பூர்வார்த்தம் உத்தரார்த்தம் மறுபடியும் அந்த மாதிரி பிரிச்சு பார்த்துப்போம். மிக்க வேதியர்னா நன்றாக வேதங்களை கற்றவர்கள், வேதத்தின் உட்பொருள் வேதத்தின் கருத்திலே இருக்கும் அர்த்தத்தை நிற்க பாடி அசையாமல் விளங்கும்படி பாட்டுக்களால் வெளியிட்டு எல்லாம் இவர் சடகோபனுக்கு வருது. என் நெஞ்சுள் எல்லா வேதங்களையும் ஓதின என் மனத்தினுள் நிறுத்தினான். நிறுத்தினான்னா என்ன அர்த்தம்னா, இனிமே எப்படி கலக்கினாலும் இது வந்து நகராது, இது அசைக்க முடியாது, என் மனத்திலிருந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரார்த்தத்துல அவர் ஆழ்வாரை பத்தி தக்க சீர் வேதியர்களையும் விட்டு அனுபவிக்க தகுந்த கல்யாணங்களை கல்யாண குணங்களை உடைய சடகோபன் சடாரு என்று பெயர் பெற்ற என் நம்பிக்கை என் சுவாமியான பூர்ணருக்கு ஆழ்புக்க கைங்கரியத்தில் ஈடுபட்ட காதல் அன்றே பேரன்புதானே அடிமை பயன். எம்பெருமானிடம் அடிமைக்கு பலன், அதாவது எம்பெருமானுக்கு தாசனாக இருக்கிறதுன்ற ஒரு பலன் இருக்கு இல்லையா, அது என்னது? அது நம்மாழ்வாரிடத்தில் கைங்கரியத்தில் ஈடுபட்ட பேரன்பு. இப்போ வடமொழி வேதத்தை நன்கு ஓதினவர்களின் கருத்தை சுலபமாக விளங்கும்படி தமிழ் பாட்டுக்களால் வெளியிட்டார். யாரு? நம்மாழ்வார். எல்லா வேதங்களையும் ஓதின என் மனதில் சற்றும் கலங்காதபடி ஸ்தாபித்தான். எல்லா வேதங்களையும் சடங்கங்களையும் நான் கற்றால் கூட சிலது அப்படி எப்படி கொஞ்சம் விட்டு போயிருக்குமோ என்னமோ தெரியாது. ஆனா இந்த தமிழ் திவ்ய பிரபந்தம் இருக்க இது வந்து என்னோட மனசுல சிறிது கூட கலங்காதபடி ஸ்தாபித்தான். அண்ணண்டை நண்ட போகாதபடி நன்னா இருக்கு மனசுல. அப்பேற்பட்ட சடகோபனான என் சுவாமியின் கைங்கரியத்தில் ஈடுபட்ட பேரன்புதானே எனக்கு எம்பெருமானிடம் அடிமைக்கு பலன். இப்போ எம்பெருமான் கிட்ட அவனுக்கு தாசனா இருக்கிறது தான் பலன் எல்லாருக்குமே. அதுக்கு ஆச்சாரியர் கைங்கரியம் பண்ணி அதன் மூலமாக எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு போறது இருக்கு இல்லையா, அது பலன். இது உபாயம். ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்றதுன்றது எம்பெருமானுக்கு செய்யும் கைங்கரியமாம். ஆச்சாரிய கைங்கரிய பலன் எம்பெருமான் கைங்கரிய பலனாகும் என்கிறார் இந்த பாசுரத்தில். தக்கசீர் சடகோபன் என் நம்பிக்கு ஆழ்புக்க காதல் அடிமை பயனன்றே. காதல்னா பேரன்பு. பத்தாம் பாசுரத்தில் சொல்லப்படும் விஷயம் சங்கிரகமாக என்னவென்றால், மிக நீசர்களையும் கிருபையினால் திருத்தி பணிகொள்ளும் ஆழ்வாரிடம் இருந்து இவர் ஒரு விஷயம் அறிந்தார். அது என்னன்னா, அன்பே எல்லா பயன்களையும் அளிக்கும். அதாவது இந்த அவர்கிட்ட அவர் கைங்கரியம் பண்ணணும், அவருடையெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும், அவர் சொன்னபடி நாம செய்யணும் அப்படின்ற அந்த காதல்னு முன்ன வந்தது முன் பாசுரத்துல. அதான் அந்த அன்புன்றது. அந்த அன்புதான் எல்லா பயன்களையும் நமக்கு அளிக்கும் என்று அறியப்பட்டது இந்த பத்தாம் பாசுரத்தினால். பாசுரத்தை பார்ப்போம். பயனன்றாகிலும் பாங்கலராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். குயில் நின்றார் பொழில் சூழ் குறுகூர் நம்பி முயல்கின்றேன் உன் மொய்கடற் கண்வையே. இங்கே பயனன்று ஆகிலும் பணி கொள்வதால் தமக்கு பயன் ஏதும் இல்லாவிட்டாலும் ஒருத்தனை வந்து தனக்கு தாசனாக வச்சிருந்ததுனால தனக்கு பிரயோஜனம் எதுவும் இல்லாட்டாலும் பயனன்று ஆகிலும் பாங்கு அலர் ஆகிலும். இப்போ கைங்கரியம் பண்றதுக்காக சில பேர் வர அப்படின்னு சொல்றால அவளுக்கு தகுதி இருந்தாலும் இல்லாட்டாலும் பாங்கு அலர் ஆகிலும் செயல் நன்றாக திருத்தி. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு காரியத்தை தப்பா பண்ணா அத இப்படி பண்ணணும் இப்படி பண்ணா சரியா இருக்கும் அப்படின்னு திருத்திக் கொள்வது, அதாவது அதிகாரமும் ஆவலும் சேர்ந்த நற்செயலாக ஆகும்படி ஜனங்களை சிக்ஷித்து பணிகொள்வான், அடிமையை ஸ்வீகரிப்பார். யார் பணிகொள்வார்? நம்மாழ்வார். இதுவரையில் கூறுவார்கள். உத்தரார்த்தத்தில் என்னன்னா குயில் நின்றார், குயில்கள் நின்று அனுபவிக்கும் அந்த சோலைகள் அந்த திருக்குறூரை பற்றி இருக்கு. அங்கே கல்யாண குடும்ப ஊந்தன் இப்பதான் நேருக்கு நேர அவர் பார்த்து சொல்ற. இதுவரையில் அவரை பற்றி பொதுவாக சொல்லிட்டோ உந்தன் மொய்கிழற்கு அன்பை முயல்கின்றேன் அப்படின்றார். நம்பி கல்யாண பரிபூர்ணரான உந்தன் தேவதையருடைய மொய்கிழற்கு நெருக்கமுள்ள திருவடிகளுக்கே அன்பை காதலை குறித்து முயல்கின்றேன், பிரயத்தனம் செய்கின்றேன். அதாவது உமக்கு தாசனா இருக்கணும் அப்படின்ற அந்த புத்திய நான் வந்து செயல்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறேன். ஏ பரிபூர்ண பிரம்மானந்த சாதனத்தில் அமர்ந்துள்ள தேவதையருக்கு அடியனிடம் அடிமை கொண்டு அதனால் ஆக வேண்டிய பலன் ஏதும் இல்லை, அதான் பயனன்று ஆகிலும் சொல்லியாச்சு. கைகரியம் செய்ய அருகதையற்றவர்களின் குறைகளை நிவர்த்தி செய்வர் ஆச்சாரியர். எம்பெருமான் ஓக்கும் வகையில் சிஷ்யனை நிறுத்தி ஆச்சாரியர் சந்தோஷம். இதெல்லாம் ஆச்சாரியரோட கடமை லட்சணம். ஏற்கனவே பார்த்தேன். இதெல்லாம் தன்மையாக்குதல், தன்னை போல் ஆக்குதல். என்ன தன்னை போல் ஆக்குதல்? தான் செய்வதை போல் பகவத் கைங்கரியத்தில் சிஷ்யனை ஈடுபடுத்துதல். இரண்டாவது, தான் ஆச்சாரியனாய் இருப்பது போல் சிஷ்யனை மற்றவர்களுக்கு ஆச்சாரியன் ஆக்குதல். அடுத்தது, தாத்விகமாகவும் கைங்கரிய ரூபமாகவும் பகவானுக்கு போகம் உண்டாக்குதல். இந்த மூணும் இந்த பாசுரத்தோட சாரம். இப்ப இந்த சுருகூரில் உள்ள அந்த குயில்கள் நிற்கவிடும் குயில் உள்ளது, அதெல்லாம் நித்திய சூரியன் தான். அவை பாடுவது ஆழ்வாரின் சூக்திகளே, ஆழ்வாரின் திருவடிகளில் மேன்மேலும் அன்பு கொள்ள முயல்கிறேன். இங்க மொய்கிழக்கே அன்பை முயல்கின்றேன் சொன்னோம், அதுக்கு இதா அர்த்தம். இதெல்லாம் ஒரு 3-4 மினிட்ஸ் சொல்லணும். வாசுரம் 11 பலஸ்ருதியாகும். ஆச்சாரியர் மூலமாக வைகுண்டம் பிராப்தி. ஐஹிகத்திலும் வைகுண்டத்தில் அனுபவிப்பது போல் பேரானந்தம் கிடைக்கும் என்று கூறுகிறார். வாசுரம் 11 இது அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன் தென் குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார்படி வைகுந்தம் காண்பினே. இதுல இந்த நம்புவார்னு இருக்கணும், அது ஒரு முக்கியமான பதம். இதுல இங்க பிரதிபதார்த்தத்தை பார்த்தோம்னா அன்பன் தன்னை எல்லோரிடமும் அன்பு கொண்ட எம்பெருமானை அடைந்தவர்களுக்கெல்லாம் ஆசிரியித்த பக்தர் பிரபன்னர் புத்தர் நித்தியர் எல்லோரிடத்திலும் அன்பன் சிறந்த அன்பு கொண்டுள்ள தென் குருகூர் நம்பிக்கு குருகூர் ஆழ்வாரிடம். இதுவரையில் பூர்வார்த்தம். உத்தரார்த்தம், அன்பனாய் விசேஷ பக்தியை உடைய மதுரகவி மதுரகவி என்கிற அடியேன் சொன்ன சொல் இயற்றிய இப்பிரபந்தத்தை நம்புவார், யதார்த்தம் என்று விஸ்வசித்து விரும்புகிறவரின் பதி வாசஸ்தானமே வைகுந்தம். வைகுண்டமாம் இப்போ ஆச்சாரியர் திருவடிகளை அடைந்து அவருக்கு சுற்றுஷை செய்து அவரிடம் விஷயங்களை கற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் புத்திப்படி அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி இருந்து கொண்டு அதுல நம்புவார், இது வந்து வெறும் வார்த்தை இல்லை அப்படின்னு ஒரு மகாவிசுவாசம், திருட பக்தியுடன் நம்பிக்கை உள்ளவர்கள் அவர்களோட பதி வாசஸ்தானம் எங்க, இந்த ஐகிகத்திலேயே இந்த பிறவியிலேயே நாம் வாழும் இடமே அதுவே வைகுண்டத்திற்கு சமம். அதாவது வைகுண்டத்தில் என்ன பேரானந்தத்தை அனுபவிப்போமோ அது அந்த பேரானந்தத்தை இங்கேயே அனுபவிக்கலாம் என்று சொல்கிறார். இங்க அன்பன் முதல் அன்பன் முதல் மூணு இடத்துல அன்பன் வருது. அன்பன் இங்க ராமாவதாரத்தை குறிக்கிறார். ரிபுணாமப்பி வத்சலன், அதாவது இந்த ராவணன் வந்து அந்த யுத்தத்தின் போது அவனோட தேர் உடஞ்சி போச்சு, சாரதி போயிட்டான், குதிர ஓடி போச்சு, இந்த மாதிரி தன்னந்தனியா நிக்கிறது பார்த்து இருந்தாலும் சரி இன்னைக்கு போய் நாளைக்கு வா அப்படின்னு சொன்னாங்க. ரிபுணாமப்பி வத்சலன் வாத்சல்யம் உடைய எதிரியிடமும் வாத்சல்யம் உடையவன், அதான் அன்பன்றது விரோதிகளிடமும் அன்பு பூண்டவன். ஆதலால் சகல ஜீவர்களிடமும் எம்பெருமானுக்கு சிநேகம் உண்பு உண்டு என்பது ஸ்பஷ்டமாயிற்று. இங்கே அடைந்தவர்களுக்கெல்லாம் இங்கே இதுல என்னன்னா ஜென்மம் விருத்தம் வயது என்கிற வேதங்களை பாராமல் பாகவதர்கள் எல்லாரும் ஆழ்வாறு ஆழ்வாரால் மதிக்கப்பட்டவர்கள் அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன் திருமாலை தவிர்த்து இதரர்க்கு தாசியம் கூடாது என்ற நமகா சப்தத்தால் பாகவதர்கள் தவிர மற்றோர்க்கு தாசனாகாமை விளங்குகிறது. ஆதலால் பகவானுக்கு மேலாக பாகவதர்களிடத்தில் அன்பு வைக்க வேண்டும் என்கிறார். தன்னை அடைந்தவர்களிடம் அன்பு வைத்து மற்றோரையும் அன்பன் தன்னை அடைந்தவராக்க வேண்டும் என்று அனுகிரகித்து பரமார்த்தத்தை பொதுவான தமிழ் பாசுரங்களாலே பிரகாசப்படுத்திய குண விசேஷத்தாலே சடகோபனை நம்பி என்று மதுரகவி குறித்தருள்கிறார். இப்போ மதுரகவி என்னும் திருநாமம் எம்பெருமானுக்கு மிகவும் உகப்பான ஆச்சாரிய நிஷ்டையிலும் ஆச்சாரிய கைங்கரியத்திலும் ஈடுபட்டு அவ்விஷயத்திற்கு மட்டும் பிரபந்தம் இயற்றியதால் பிறந்தது என்று கூறப்படுகிறது இந்த மதுரகவி என்னும் திருநாமம். சொன்ன சொல் நம்புவார், இது பொருள் இல்லாத ஸ்தோத்திரம், இது கர்த்தம் என்று நினையாமல் இதுவே பரமார்த்தம் என்று நம்பிக்கையும் விருப்பமும் கொள்பவர்கள் அவர்களுக்கு என்ன கிடைக்கும், பதி வைகுந்தம். நம்புவார் அடையும் இடம் வைகுந்தம். நம்பினவர்கள் விசுவாசத்தோட இருக்கவா இப்பிறவியில் ஆழ்வார் அனுபவத்திற்கு பிறகு வைகுந்தம் செல்வர். எவ்வாறு என்றால் நம்மாழ்வார் சேனேஸ்வரின் அவதாரமே, சேனேஸ்வரின் அதிகாரத்திற்குட்பட்டது வைகுந்தம். ஆதலால் நம்மாழ்வார் அதிகாரம் செலுத்தும் இடத்தில் அவரது சிஷ்யர்கள் அனைவரும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வது திண்ணம். எங்க வைகுண்டத்தில் இன்னொரு பொருள் உண்டு, அர்த்தம் உண்டு. இவ்வாறு நம்மாழ்வாரிடம் திருடபக்தி கொண்டவர்கள் அவர்களின் வாசஸ்தலமே வைகுண்டமாம். இவர்கள் வைகுண்டம் என்று பரமபதம் செல்ல வேண்டாம், அங்குள்ள அனுபவம் எல்லாம் இங்கேயே கிடைக்கும். எப்படி வைகுந்தத்தில் மித்திரன் சத்ரு உதாசீனன் என்று பேதமில்லாமல் எல்லோரும் கலந்து எம்பெருமான் கைங்கரியத்தில் ஈடுபட்டு எல்லையில்லா பரமானந்தத்தை அனுபவிப்பவரோ அவ்வனுபவத்தை சர்வபூத சுகிருத்தாய் சர்வ பிரகாரமாய் பகவானை அனுபவித்த நம்மாழ்வாரின் அனுகிரகத்தால் இப்பூலகு வைகுந்ததுக்கு ஒப்பாவதால் நம்பும் அவர்கள் அவ்வனுபவத்தை பூலகிலேயே பெறுவர் என்பது நிச்சயம். மதுரகவி ஆழ்வார் அருளி செய்த இந்த கண்ணினும் சிறுத்தாம் என்னும் பிரபந்தத்தில் உள்ள முதல் 10 பாசுரங்களை சுவாமி தேசிகன் இன்பத்தில் இறைஞ்சுதலில் இசையும் பேற்றில் இகழாத பல்லுறவில் இராகம் மாற்றில் தன்பற்றில் வினை விளக்கில் தகவ ஓக்கத்தில் தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மை ஆக்கில் இவ்வாறு கூறப்பட்ட 10 விஷயங்களில் ஆழ்வாரின் 10 பாசுரங்களில் உள்ள பொருட்களை தான் அடக்கியுள்ளார். இதில் முதல் 5 அம்சங்கள் ஜீவர்களுக்கு எம்பெருமான் விஷயத்தில் உள்ள அம்சங்கள், மேல் 5 அதாவது 6 முதல் 10 விஷயங்கள் ஜீவர்கள் விஷயத்தில் எம்பெருமான் செய்யும் செயல்கள். ஆக இவையெல்லாம் ஜீவர்களுக்கும் எம்பெருமானுக்கும் உள்ள சம்பந்தங்கள். மேற்கூறிய விஷயங்களை கிரகிக்க அடியேனுக்கு வழிகாட்டியாக இருந்த கிரந்தம் பிரபந்த ரட்சை ஆகும். இதனை அருளி செய்த அபிநவ தேசிகன் ஸ்ரீ உவே உத்தமோர் வீரராகவாரிய மகாதேசிகன் சுவாமியின் உடையவும் மற்றும் இக்கிரந்தத்துக்கு முன்னுரை எழுதிய மகாவித்வான் ஸ்ரீ உவே ஏட்டலூர் பையம்பாடி ஸ்ரீவத்சாங்காச்சாரியர் சுவாமியினுடையவும் திருவடிகளில் அடியேனுடைய தன்யவாதங்களை சமர்ப்பிக்கிறேன். அவர்கள் பல விதங்களில் ஆன்மீகத்தை எல்லாரும் அறிய பரப்புகிறார்கள். அதில் முக்கியமாக நமது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்காக தினந்தோறும் தேசிகன் என்ற தலைப்பில் சுவாமி தேசிகன் அருளி செயல்களை ஒவ்வொன்றாக பிரதிதினம் பண்டிதர்கள் மூலம் ஒளிபரப்புகிறார்கள். இது நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை அறியாதவர்களும் நன்கு அறிவதற்கு ஒரு சாதனமாகும். அந்த வகையில் அடியேனும் பல வித்வான்கள் அனுகிரகித்த சொற்பொழிகளை கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன். சாம்ஸ்கிருதிபிர் திராமிடீபிஹி பஹ்வீபிஹ் கிருதிபிர் ஜனான எஸ் சமுஜீவயாமாச தஸ்மை சேவ்யாய மங்களம் என்று ஸ்ரீ சுவாமி தேசிகனின் மங்களாசாசனத்தில் வருகிற ஸ்லோகத்தின் அதன்படி இது நல்ல முயற்சி. இது அவர்கள் பணி சிறகாலம் தொடர வேண்டும் என்று மகாலட்சுமி சமயத்தரான ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் ஸ்ரீமத் ராமானுஜரையும் ஸ்ரீ வேதாந்த தேசிகரும் அனுகிரகிக்க பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவுடையிலே சரணம்.